శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది యస్య వాగ్వృత్తి పర్యంత యతిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. వందే బృందావనచరం వల్లవీజనవల్లభం జయంతీ సంభవం ధామ వైజయంతీ విభూషణం. ఇదకు మున్ ఉపన్యాసత్తుల వసుదేవర్ కన్నన ఎళుందరుడు పన్నికొండు நந்தகோகுலத்துல யசோதைக்கு அருகில் கொண்டு விட்ட விஷயத்தை நம்ம பார்த்தோம். அந்த இடத்துல போன உடனே எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்கா, யாருக்கும் ஒன்றும் தெரியாது. அங்க யசோதைக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு, தனக்கு என்ன குழந்தை பிறந்திருக்குன்றது கூட தெரியாதபடி அப்படி ஒரு தூக்கத்துல எல்லாரும் இருந்துருக்கான். அந்த ஒரு சன்னிவேசத்துல வசுதேவர் தனக்கு பிறந்த ஆண் குழந்தைய யசோதர் பக்கத்துல கொண்டு விட்டுட்டு அந்த பெண் குழந்தைய தூக்கிட்டு இங்க வந்துட்டேறான். ஜனம் பிரஜமாவிசத்தனசம்பதியமூயோஹிணி. இங்க ஆச்சரியமாக இருக்கக்கூடிய ஒரு சன்னிவேசம். சம்சாரத்துல நம்மளுடைய தூக்கத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது என்னன்னா மாயதான், நித்ரை. இந்த சம்சாரத்துல எல்லாருமே அந்த இடத்துல பார்த்தோம்னாக்கா திருவாயிர்பாடியில நந்தகோகுலத்துல மாயையினுடைய வசப்பட்டவர்களாக இருந்து எல்லாரும் தூங்கிட்டு இருக்காளாம். அந்த ஆயர்பாடிக்குள்ள வசுதேவர் புகுந்தேர்னு சொன்னார். அங்க அதாவது அங்க போனாக்க அந்த இடத்துல ஏற்கனவே வசுதேவருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அதாவது தேவகி கர்ப்பத்துல இருந்த குழந்தைய ரோஹிணி கர்ப்பத்துல கொண்டு வைக்க சொல்லி சொன்னார். அது பெருமாளுடைய ஒரு கட்டளை. அது பிரகாரம் தேவகி கர்ப்பத்துல இருந்து ரோஹிணி கர்ப்பத்துல போய் பலராமராக அவதாரம் பண்ணிருக்க. பலராமர் ஏற்கனவே நந்தகோபருடைய கிரகத்துல அங்க இருந்துருக்கான். அவ இந்த பெரிய குழந்தை இருக்கிற இடத்திலேயே, அண்ணா இருக்கிற இடத்திலேயே தம்பியும் கொண்டு விட்டுட்டு அந்த அண்ணா குழந்தையா இருக்கிற பெரிய குழந்தையும் பார்த்துட்டு இவர் வந்தாராம். உபங்கதே வசுதே வசுதேந்திகம் நரக வைரிணி நந்த கூட்டிம்பினி அரணி சம்பவ பாவக சங்கமாதே அபஜதாத்வர வேதிரிவஸ்ரியம். நரக விரோதியாக இருந்திருக்கிற, நரகாசுரனுக்கு விரோதியாக இருந்திருக்கிற வசுதேவருடைய குமாரரான கண்ணனை யசோத பிராட்டியோட சேர்த்த உடனே, நந்தனுடைய மனைவியான யசோதையோட சேர்த்த உடனே யாகத்துக்கெல்லாம் பண்ணச்சே அரணிக்கட்டையிலிருந்து கடைஞ்சு அக்னிய வரவழைப்பா. அந்த அக்னிய கொண்டு அந்த வேதிகள்ல அந்த இதுல வரைச்ச யாகம்லாம் ஹோமம்லாம் பண்ணச்சே அந்த அக்னி பிரமாதமா பிரகாசிப்பேறான். அந்த மாதிரி அந்த யசோதையினுடைய அருகில இந்த கண்ணனை சேர்த்த உடனே ஒரு ஆச்சரியமான ஒரு பிரகாசம் ஏற்பட்டதாம். நியதித நந்தமது சவிதே சுதம் த்ருதமுபாதித கோபகுமாரிகாம் அத நினாய ச தேவக நந்தனி சயனமாக துந்து பீராசுதாம். அங்கிருந்து அந்த குழந்தைய எட்டு வந்து அந்த பெண் குழந்தைய அழைச்சிட்டு வந்து தூக்கிட்டு வந்து இங்க வச்சுட்டார், தேவகி பக்கத்துல கொண்டு வச்சுட்டாராம். இப்ப பார்த்தோம்னா இது நடந்தது எல்லாமே கண்ணு மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள நடந்த மாதிரி மொத்தம் ஆயிடுதான். ஒரே கணத்துல முடிஞ்சு போச்சான், எல்லா காரியமும் ஆயிடுதான். அதுதான் இங்க சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இது முடிஞ்ச உடனே நேற்றையே நாம பார்த்தோம், வசுதேவர் தன்னுடைய விலங்குகள் எல்லாம் தானே மாட்டின்ட்டேர் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ மகரிஷி என்ன சொல்றேன்றத நாம பார்க்கலாம். பகிரந்த புறத்வார சர்வா பூர்வ வதாவிருதாக ததோ பாலத்வனிம் ஸ்ருத்வா கிரகபாலா சமுத்திதாக. பகிரந்த புறத்வார சர்வா பூர்வவதாவிருதாக. ஏற்கனவே எப்படி போட்டு நிறைய சங்கிலி பூட்டு எல்லாம் போட்டு எப்படி பூட்டி இருந்தோ அதே மாதிரி எல்லாம் மறுபடியும் பூட்டப்பட்டு எல்லாம் மூடின்றதுதான் எல்லா கதவும். அதுக்கப்புறமா இந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை பிறந்த ஒரு சப்தம் கீச்சு கீச்சுன்னு அந்த குழந்தை அழுகுரல் கேட்டுதான். தத்தோ பாலத்வனிம் ஸ்ருத்வா கிரகபாலா சமுத்திதாகன்னு அங்க இருக்கிறவ எல்லாருமே மூச்சுட்டாளாம். அங்க இருக்கிற காவலாளிகள்லாம் மூச்சுட்டாளாம். தேத்து தூர்ண முபவிரஜ தேவக்யா கர்ப்பஜன்மதே ஆச்சு போஜராஜாய யதுத்விக்னஹ பிரதீக்ஷதே. இது என்ன குழந்தை பிறந்திருக்குன்றது கூட அவ பாக்கலையா. ஏன்னா இது தேவகியனுடைய எட்டாவது கர்ப்பம். இந்த எட்டாவது கர்ப்பம்தான், எட்டாவது கர்ப்பத்துல பிறக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தைதான் அந்த கம்சனா அழிக்க போறதுன்னு ஆகாசவாணி சொல்லிட்டு அசரீரி வாக்கு சொல்லிட்டு அந்த வாக்க நினைச்சுண்டே அவன் சிந்திச்சுட்டே இருக்கான். எப்ப பார்த்தாலும் நினைச்சுட்டே இருந்துட்டு இருக்கான் கம்சன். இப்ப இந்த எட்டாவது குழந்தை பிறக்க போறது, எட்டாவது குழந்தை பிறக்க போறது, இவன் தான் இந்த குழந்தை தான் தனக்கு யமனாக இருக்க போறான், தன்னுடைய அழிவுக்கு காரணமாக இருக்க போறான்னு அவன் நினைச்சுட்டு இருக்கான். இவர்களும் இந்த எட்டாவது குழந்தைய பார்த்து ஜாக்கிரதையா பாத்துக்கோ, எங்கன்னா ஏமாத்திட போற, இது எங்கேயும் போகாத பாத்துக்கோன்னு வேற சொல்லிருக்காங்க காவலாளிகளை. இந்த குழந்தை பிறந்துடுத்துன்ற ஒரு சப்தம் கேட்ட உடனேயே ஓடி போய் கம்சன் இடத்துல பாதராத்திரிக்கு போய் இந்த சமாச்சாரத்தை சொல்றாளாம். ஆ சக்ஷர்போஜராஜாயே சதல்பா தூர்ணமுத்தாய காலோயமிதி மிஹ்வலஹா சூதி கிரகமாக சீக்கிரம் பிரஸ்கலனன் முக்தமூர்த்தஜா. படுக்கையில படுத்திருந்தானா கம்சன்? படுக்கையில படுத்திருந்தாலும் தூக்கம் சரியா வரல. இது தேவகி கர்ப்பம், எட்டாவது கர்ப்பம், நமக்கு மிருத்யுவாக வரப்போறது அப்படின்னு அத்தையே நினைச்சிட்டு இருக்கான். இந்த காவலாளிகள்லாம் போய் ஒரு வார்த்தை சொல்ற, தேவகிக்கு குழந்தை பிறந்துடுத்து, இந்த எட்டாவது குழந்தை பிறந்துடுத்துன்னு சொல்லி ஓடி போய் சொல்றானா. இத கேக்கிறதுக்கோசரமே காட்டிருந்தாலும் அல்லறி அடிச்சுட்டு படுக்கையில இருந்து ஏந்து ஓடி வரானா. சதல் பா தூர்ணமுத்தாய காலோ எமிதிமிக்வலஹா. இந்த குழந்தைய இப்பயே வதம் பண்ணிட்டாதான் நல்லது, கொஞ்ச நாள் விட்டாக்கா அது என்ன பண்ணுமோ நமக்கு தெரியாது, இதுதான் இந்த குழந்தைய அழிக்கிறதுக்கு உண்டான காலம்னு சொல்லிட்டு ஓடி வரானா. சூதி கிரகம் ஆகச்சது சீக்கிரம் பிரஸ்கல முக்தமூர்த்தஜகான். அங்க தடுக்கி விழுந்துட்டு அங்க ஓடி தூக்கம் பாதி தூக்கம், அந்த தூக்கத்துல ஓடி வரான், படுக்கையிலேருந்து ஏந்து ஓடி வரான், தடுக்கி விழுந்துட்டு வரான், தலைமுடியெல்லாம் கீழே விழுதான், அப்படி ஓடி வரானா. அங்க பார்த்தாக்க தமாக பிராதரம் தேவி கிருபணா கருணம் சதி ஸ்நுஷேயம் தவ கல்யாண ஸ்ரீயம் மாசந்தோமருகசி. அங்கிருந்து கம்சன் ஓடி வரான். கம்சன் ஓடி வந்த உடனே பாவம் தேவகி இங்க பாக்குறா குழந்தைய. குழந்தைய பார்த்தா ஒரு பெண் குழந்தை இருக்கு. இத்தனை நாள் வரைக்கும் ஆண் குழந்தையாகவே பிறந்திருக்கு, இன்னைக்கு பார்த்தமானா ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. ஏழு குழந்தை ஆண் குழந்தைக்கு அப்புறமா எட்டாவது குழந்தையா ஒரு பெண் குழந்தை பிறந்தாக்க அவளுக்கும் ஒரு பெரிய சந்தோஷம். அவனை பார்த்து கம்சனை பார்த்து சொல்றானா, கை கூப்பிட்டு தேவகி சொல்றானா, கிருபணா கருணம் சதி. ரொம்ப தன்னுடைய முகத்துல ஒரு தைன்யத்தை வரவிச்சுண்டு அந்த ஒரு இதோட கூட சொல்லி சோகத்தோட அவர்கிட்ட சொல்லி சொல்றேயம் தவ கல்யாண ஸ்திரியம் மாகம் துமருகசி. இது யாரா? உன் மருமள், உன்னுடைய மாட்டு பொண்ணாக வேண்டிய பொண்ணு. ஸ்னுஷேயம் தவ கல் ஸ்திரியம் மாகம் துமருகசி. எட்டாவதா பிள்ளை பிறந்தாக்க அவன் தான் உன்ன கொள்ளுவான்னு சொல்லிருக்கே தவிர, இது பார்த்தா ஒரு பொண்ணு ஸ்திரியம் மாகந்து மருகத்தி பொண்ண போய் நீ கொல்லலாமா? அப்பா தயவு செஞ்சு இதை விட்டுடுப்பா, எனக்கு எட்டாவதா இருக்கிற பொண்ணு, எனக்கு பொண்ணு ஆசையா இருக்கு, இந்த பொண்ணு போனும் விட்டுடு அப்படின்னு சொல்லி சொன்னானா. பகவோ ஹிம்சிதா பிராதா சிசவா பாவகோபமாக துவயா தெய்வ நிதிருஷ்டேன புத்திரிகைக்கா மதியதாம் நன்வகம் தேஹ்யவரஜாதீனா ஹதசுதா பிரபோ தாத்துமர்ஹதி மந்தாயாஹ அங்கே மாம் சரம பிரஜாம். பகவோஹிம்சிதா பிராத சிசவஹா, இந்த குழந்தைக்கு இதுக்கு முன்ன பிறந்த குழந்தைகள் எல்லாவற்றையும் நீ ஹிம்ச பண்ணி அவைகள்லாம் இல்லாத நீ பண்ணிட்ட. ஸ்வயா தெய்வ விநிசிருஷ்டேன புத்திரிகைக்கா மதியதாம், இது தெய்வமே எனக்கு கொடுத்திருக்கிறது, இது பகவத் கடாட்சத்தினால எனக்கு ஏற்பட்டிருக்க இந்த புத்திரிகை, இந்த ஒரு பெண்ணை இத்த எனக்கு விட்டுடம்பா அப்படின்னு கெஞ்சராளாம் தேவகி. நன்வகந்தே ஹெவரஜா தீனா ஹததுதா பபோ தாத்துமர்ஹசி மந்தாயாக அங்கே மாம் சரம பிரஜாம். இந்த குழந்தைதான் எனக்கு கடைசி குழந்தையா இருக்க போறது, ஆகையால இந்த கடைசி குழந்தைன்ற எப்பவுமே அம்மாவுக்கு அந்த கடைசி கடகோட்டியா இருக்கிற குழந்தை இடத்துல ரொம்ப பிரீத்தியாம், அப்பாவுக்கு ஜேஷபுத்திரன் இடத்துல பிரீத்தி இருக்குமா. அப்ப இந்த கடைசி குழந்தையா இருக்கிற எனக்கு இந்த குழந்தை இடத்துல ரொம்ப பிரீத்தி இருக்கு, இத்த கொஞ்சம் நீ விட்டுணும் என்று கம்சன் இடத்துல போய் கெஞ்சராளாம் தேவகி. உபகோஷியாத்மஜாமேவும் ருதந்தியா தீன தீனவது யாச்சிதாம் நிர்பக்த இந்த பொன் குழந்தைய எடுத்து மாறோட மாறா சேர்த்து அணைச்சுட்டாளாம். ஆத்மஜாமேவ ருதந்தியா தீன தீனவதி யாச்சிதாம் விநிர்பக்த அசாதா சிச்சேதே கலஹ. இந்த மாறோட மாற அணைச்சுண்டு இந்த குழந்தைய கொடுக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லி சொல்றாளாம். தீன தீன வத்து அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்க இங்க, இதுதான் மகர்ஷியினுடைய ஒவ்வொரு வார்த்தையிலயும் ஒரு விசேஷம் இருந்துருக்கு. தீனவத்து தீனா, தீனான்றதுனால தான் ரொம்ப ரொம்ப ஒரு தைன்யத்தை அடைஞ்சவள், எல்லாரும் ரொம்ப அதாவது ஒண்ணுமே இல்லாதவ மாதிரி அந்த மாதிரி இருந்துருக்கான்னு சொல்லி சொல்ற. தீன தீனவத்துன தீனாதபி தீனஹா தத்வத்து, அதாவது பிச்சைக்காரனுக்கும் பிச்சைக்காரன் சொல்றமே அந்த மாதிரி, அந்த கஷ்டப்படுறவாள்லயும் கஷ்டப்படுறவளாக இவ இருந்துருக்காளாம். அப்படி இருந்துருக்கிற அவளை தீனவத்துன்னு அர்த்தம். இன்னொரு இடம் இன்னொரு அர்த்தம் என்னன்னாக்க, தீனவத்துன்னு சொன்னா வசுதா இவள் இந்த இடத்துல தீனையாக இல்லை, ஏன்னா ஏற்கனவே கண்ணன் புருஷ பிரஜ தனக்கு பிறந்திருக்க அந்த கண்ணனை கொண்டு போய் பத்திரமா வசுதேவர் நந்தகோகுலத்துல விட்டுட்டு வந்துட்டே, கோகுலத்துல விட்டுட்டு வந்தாய்ப்போச்சு, அவன் அங்க சௌக்கியமா இருந்துட்டு இருக்கான். ஆனாலும் தனக்கு அதெல்லாம் தெரிஞ்சுட்டா மாதிரி காண்பிச்சுட்டாக்கா இவையதானா நினைச்சுப்பானேன்றதுக்காக அவ என்ன பண்றா, தீனவத்தி இந்த குழந்தை பொன் குழந்தைதான் தனக்கு பிறந்ததுன்னு அவள் நினைக்கிறதா நினைச்சுண்டு இப்படி ஐயா இந்த குழந்தைய விட்டுடேன் அப்படின்னு கெஞ்சராளாம். யாச்சிதாம் ஹஸ்தாதாச்சிதே கலஹா, இவனும் அறிவில்லாத உன் முட்டாளிவன், இது என்ன பண்ணும் குழந்தை என்ன பண்ணும்ன்றத பத்தி நினைக்காத அவ கையிலேருந்து அதை பிடுங்கிட்டானா, ஹஸ்தாது அவன் அந்த தேவகி கையிலேருந்து அந்த குழந்தைய பிடுங்கிட்டானா. தாங்கிரி சுவாச்சரணையோ ஜாத மாத்தம் சுசுஸ்ததாம் இதனால் வரைக்கும் இருந்த குழந்தைகள் எல்லாம் எப்படி அவன் கம்சம் வதம் பண்ணினான்னாக்க கொலை பண்ணினான்னாக்க கல்லுல அடிச்சு குழந்தை எல்லாம் கொலை பண்ணினான். யாருமே இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணவே மாட்டார். அந்த மாதிரி இப்பவும் இந்த குழந்தையும் பண்ணணும் சொல்லிட்டு அந்த குழந்தையினுடைய ரெண்டு காலையும் பிடிச்சிட்டு அந்த கல்லுல போட்டு அந்த பெண் குழந்தைய அடிக்கிறானோ. தாம் கிரகித்வா சரணயோகோ ஜாதமாத்ராம் சுசுசுதாம். ஜாதமாத்ரான்ற ஒரு வார்த்தையை சொல்லிருக்கு. இப்பதான் அந்த குழந்தை பிறந்திருக்கு. அந்த தொப்புள் கொடி கூட இன்னும் விழல, அதுல இருந்து விழல, குழந்தையில இருந்து விழல. அவ்வளவு சின்ன குழந்தை அது. அந்த குழந்தைய போய் ஆபோதய சிலா பிரிட்டே சுவார்த்தோன்மூலித சௌஹ்ருதா. தன்னுக்கு தன்னுடைய இதையே எப்ப பார்த்தாலும் நினைச்சிட்டு இருக்கான். இது தன்னுடைய கூட பிறந்த சகோதரியினுடைய குழந்தையாச்சேன்னு அந்த சௌஹார்தம்ன்றது துளி கூட இல்லாமல் இந்த குழந்தைய ரெண்டு கால் ரெண்டையும் பிடிச்சிண்டு ஒரு கல்லுல போட்டு அடிக்கிறதுக்கு, பாறைங்கல்ல போட்டு அடிக்கிறதுக்கு பாக்குறானா. சாதஸ்தா சமுத்பத்திய சத்யோ தேவ்யம்பரங்கதாம் அதிருஷ்யதானுஜா விஷ்ணோஹோ சாயுதாஷ்ட மகாபுஜா திவ்யஸ்ரகம்பரலேப ரத்னாபரண பூஷிதாம் தனுசேலேஷு சர்மாசி சங்கச்சக்ரகதாதரா சித்தசாரணகந்தர்வை அப்சர கிண்ணரோருகை உபாஹ்ருதோரு பலிபிஹி சூஜபானே தமப்ரவீத். இவன் அடிக்கிறா, அவ இவன் அந்த குழந்தைய கால பிடிச்சிருந்து அடிக்கணும்னு அடிக்கிறானா. அந்த குழந்தை என்ன பண்ணிட்டுனாக்க இவன ஒரு எட்டி உத உதச்சுட்டான். அதுதான் அந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். சுவாமி தேசிகன் சாதிக்கச்சே இங்க என்னன்னா, அவர் மகரிஷி சொல்லச்சே சொல்ற ஆபாத்தா சமுத்பத்திய சத்யோ தேவி எம்பரங்கதான் மாயாதேவி தானே அவோ. ஆகையால அவளுடைய கையிலேந்து வந்த உடனேயே அம்பரங்கதா ஆகாசத்துக்கு இவன் கையிலேந்து விடுபட்டு அது ஆகாசத்துக்கு போயிடுத்து அப்படின்னு சொல்லி சொல்ற. ஆனா இவன் என்ன பண்ணாது, இங்க வந்து தேசிகன் என்ன சொல்லன்னா, உத பத தீபமுக்ரகனஸ்வன யுவதி ரூப யுகாத்ய சர்வரி அசுரகாதி பிரஷ்டபிராயுதைஹி அலகுபிச்ச பலம் பிரிவாஸ்ரிதா. அந்த குழந்தைய நிருபதிராசு பதாநிகதஸ்தயா நிபதி தோதித கந்துகவத் பவன்னே. இந்த குழந்தைய அடிக்கணும்னு போறான். போன உடனே அந்த குழந்தை திருப்பி அடிச்சுடுறதும் திருஷதிதாம் அபிகந்தும் உபாதயத்து பிரதிஜகானக சா சரணேனத்தம். பிரதிஜகானு சொல்லி சொல்ற, இவன் அடிக்க பகச்சு அது எதிர் அடி ஒரு எட்டி ஒரு உத உதச்சுட்டான். அது உதச்சா எங்கேயோ போய் இவன் விழுந்துட்டான்னு சுவாமி தேசிகன் யாதவாபிதயத்துல சாய்க்கிற. ஆனா மகர்ஷி அப்படி சொல்லல. அது சொல்லாததுக்கு ஒரு காரணம் இருந்துருக்கு, அத பின்னாடி நாம பாக்கிறோம். இப்போ அவன் ஏந்துக்கிறான், பந்தால் அடிச்சாக்க பந்து கீழே அடிச்சா மேல ஏந்திருக்குமோ இல்லையோ, அந்த மாதிரி இவன் முள்ள ஏந்துண்டு கண்ணு கொண்டு முள்ள ஏந்து பாக்குறானா. அப்ப பார்த்தா அந்த குழந்தை எப்படி இருக்கு அப்படின்னா, ஆகாசத்துல இருந்துட்டு இருக்கான் அந்த குழந்தை. அதோட மாத்திரம் இல்ல, திவமுக்ரகனஸ்வன யுவதி ரூப யுகாத்ய சர்வரி. அந்த பிரளய காலத்து மாயையாக இருக்கிற அந்த இதுவானது ஒரு பெரிய யுவதி, ஒரு யுவதியான உருவம் எடுத்துட்டு அது மின்னல்கள் போல மின்னுகின்றது, அசுரர்கள் எல்லாம் அழிக்கிற மாதிரி இருந்திருக்கானா. அப்படிப்பட்ட ஒரு ஆயுதங்கள், அந்த ஆயுதங்களை ஏந்தண்டு உக்ரமான ஒரு கர்ஜனை, கர்ஜனையோட பார்த்தமான பிரளய காலத்துல மேகம் கர்ஜிக்கிற மாதிரி கர்ஜிச்சார்னு சொல்லி சொல்ற. இப்ப என்னென்ன இருந்துருக்குன்னு, அதிருஷ்யதானுஜ விஷ்ணோஹோ சாயுதாஷ்ட மகாபுஜா. எட்டு கையோடையும் பெருமாளுக்கே உரித்தான எட்டு ஆயுதங்களோடையும் இருந்துருக்கா. திவ்யஸ்திர கம்பரா, அது நல்ல ஒரு ஆச்சரியமான பட்டு, அந்த பட்டு புடவை உடுத்தின்னு இருக்கான வஸ்திரங்களை, அதே மாதிரி நல்ல மாலை, இப்படி ரத்னம் ஆபரணங்கள்லாம் எல்லாவற்றோடையும் பூஷித்தவளாக இருந்துருக்கா. அங்க வில்லு சூலம் இந்த மாதிரி நிறைய சங்கம் சக்கரம் கத இந்த மாதிரி கத்தி இப்படி பல ஆயுதங்களோட சித்தாள், சாரணாள், கந்தர்வாள், அப்சரசு கிண்ணறாள் இவெல்லாம் அந்த அந்த பெண்ணுக்கு எல்லாரும் பலி கொடுக்கறாளாம். பலி கொடுக்கறதோட இல்லாத பல பல பெயரோட ஸ்தோத்திரம் பண்றாளாம். துர்கை ஏற்கனவே பெருமாள் சொல்லிருக்கே, துர்கேதி பத்ரகாளி அப்படின்னு சொல்லிட்டு துர்கை பத்ரகாளி நாராயணி திரம்பிகா இப்படின்லாம் பல பேர்களை அத்தனை பேரும் அவங்களால ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாளாம். அத கம்சன் ஏந்த உடனே பாக்குறானா, இது கம்சன் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம். உபாசுமானோச்சித்துமாஹிம்சீபாஷியம் தேவி மாயா பகவதி புவி. இதுல சொல்ற தெய்வம் பொய் சொல்லாதுன்னு நினைச்சேன் நானு, தெய்வமே பொய் சொல்றதுன்றது இப்பதான் நான் புரிஞ்சுட்டேன்னு கம்சன் சொல்றான். இன்னைக்கு சொல்ல போறது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். கம்சன் வாக்கால ஒரு வேதாந்த விஷயம் நாம சொல்லப்படுகின்ற வேதாந்த விஷயத்தை நாம பார்க்க போறோம். கிம்மையா ஹதையா மந்த ஜாதகலு தவாந்தகிருது, இது கம்சன் சொல்லச்சே, யத்கூச்சித் பர்வசத்ருஹு மாஹிம்சி கிருபணான் விருதா இதி பிரபாஷ்ய தந்தேவி மாயா பகவதி புவி. அந்த மாயா சொல்லித்தான் என்ன என்னத்துக்குப்பா நீ அழிப்பதற்கு முயற்சி பண்ற, உன்னை அழிப்பதற்கு ஏற்கனவே ஒருத்தன் பறந்துட்டான், அவன் ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்கான், நீ அதை பத்தி நினைக்க வீண் பிரயாசம் பண்ணாத, என்ன அழிக்கணும்னு நீ வீண் பிரயாசம் பண்ணாதேன்னு. இது பிரபாஷ்ய தந்தேவி மாயா பகவதி புவி பகுநாம நிகேதேஷு பகுநாமா பபூவஹ. பல பல இடங்கள்ல ஒவ்வொரு சன்னதியில ஒவ்வொரு பேரோட, ஒரு இடத்துல துர்கைன்னு பேரு, ஒரு இடத்துல பத்ரகாளின்னு பேரு, ஒரு இடத்துல நாராயணின்னு பேரு, ஒரு இடத்துல திரம்பிகான்னு பேரு, இப்படி எல்லாம் பல பேரோட அவ பாட்டுக்கு எல்லாராலையும் கொண்டாடப்படுறவளாக ஆனான்னு சொல்லி சொன்ன. கம்ச பரம விஸ்மிதா தேவகீம் வது தேவஞ்ச விமுச்ச விமுச்ச பிரசரிதோ ப்ரவீதி. தேவகியும் வசுதேவரையும் இதெல்லாம் அது ஏற்கனவே அந்த சங்கிலி வேலை போட்டு கட்டியிருந்தாலும் இல்லையோ, அந்த கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு ரொம்ப ஒரு வணக்கத்தோட கம்சன் சொன்னானா, அஹோ பகின் அஹோ பாவ மயாவாம் பதவாத்மனா புருஷா தெய்வோபேத்ய பகவோ ஹிம்சிதாஸ்துதாஹ சத்வஹம் சக்தகாருண்யஹ சக்தஜ்ஞாதி சுஹ்ருத்கலஹ காஸ்து லோகான் கமிஷ்யாமி பிரம்மதேவ மிருதஸ்வசன். கம்சன் சொல்ற வார்த்தை நீங்க யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்களோ அந்த வார்த்தையை கம்சன் சொல்லி சொல்ற இந்த இடத்துல. அஹோ பகினி அஹோ பாவ, பகினிய பார்த்து சொல்ற, கூட பிறந்தவாள் சகோதரிய தேவகி என்னமோ ஐயோ என்னமோ இப்படி ஆயிடுத்த அப்படின்னு சொல்லி அவனே கஷ்டப்பட்டுக்கிறானா. பக்கத்திலேயே வசுதேவர் இருக்கார் மாப்பிள்ள, அவரையும் அப்படியே சொல்லிக்கிறானா, மயாவாம் பத பாப்மனா நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, என்னுடைய பாபம் இந்த மாதிரி பகவோ ஹிம்சிதா சுதாகா உம்முடைய உங்களுடைய குழந்தைகள் பல குழந்தைகளை நான் ஹிம்ச பண்ணும்படியான ஒரு நிலை எனக்கு ஏற்பட்டுருக்கு. தத்துவம் அப்போ ஒரு துளிக்கூட கருணை இல்லாமல் ஒரு நீங்கள்லாம் என்ன சேர்ந்தவர்கள்ன்ற ஒரு எண்ணமும் இல்லாமல் ஒரு காரியம் தப்பு காரியம் பண்ணிருக்கேன், இப்படி பண்ணினத்துக்கு எனக்கு எந்த கதி வரும்னு தெரியலையே, எந்த நரக்கத்துல போய் நான் விழ போறேனோ தெரியலையே, நான் என்னுடைய ஆயுஷ் காலத்துல நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையேன்னு கம்சன் வருந்தரானா. தெய்வம் அப்படி அனர்த்தம் பக்தி நமத்யா ஏவ கேவலம், இந்த பொய் சொல்றதுன்றது நான் இத்தனை நாள் நினைச்சிருந்தேன் மனுஷியால் தான் பொய் சொல்லுவான்னு நினைச்சேன், இன்னைக்குதான் தெரிஞ்சுட்டேன் தெய்வம் கூட பொய் சொல்றது, இந்த அசரீரி வாக்கெல்லாம் ஒரு சமயம் பொய்யாகாதுன்னு நான் நினைச்சிருந்தேன். ஆனா இன்னைக்கு தெரிஞ்சிருந்த இந்த எட்டாவதாக பிறக்க போகிற ஆண் குழந்தை அஸ்யாகம் அஷ்டமோ கர்ப்பகா அப்படின்னு சொல்லி சொன்னாரோ, ஏற்கனவே சொல்லி சொல்லியோ, ஹந்தா உன்னை உன்னை கொலை பண்ணுபவனாக ஆக போறான் அப்படின்னு சொல்லி சொல்ற. அங்க புல்லிங்க பிரயோகம் அந்த இடத்துல, அஸ்யாஸ்துவாம் அஷ்டமோ கர்ப்பகா ஹந்தா அப்படின்னு சொல்றதுனால புல்லிங்க பிரயோகம், கர்ப்பகான்றதுனால புல்லிங்க பிரயோகம் அது. இவன் என்ன நினைச்சதா, ஆண் குழந்தை தான் பிறக்க போறது, அந்த ஆண் குழந்தை தான் தன்னை கொல்ல போறதுன்னு நினைச்சிருந்தான். இப்ப பறந்துருக்கிறது ஒரு பெண் குழந்தை, பெண் குழந்தையால தனக்கு ஒரு கஷ்டமும் வராதுன்னு அவன் தீர்மானம் பண்ணிட்டான். இப்ப அசரீரி வாக்கே பொய்யா சொல்லிடுத்து, அது நேர் வார்த்தை சொல்லலையேன்னு. நான் பொய் சொல்றதுக்கு மனுஷால் தான் லைசன்ஸ் வாங்கியிருக்கான்றது இல்ல, தெய்வம் கூட பொய் சொல்றதுக்கு அது பண்ணுன்னு நான் நினைக்கவே இல்லை. இத்தனை நாள் தெய்வம் அப்பியனதம் பக்தி நமர்த்தியா ஏவ கேவலம் யத் விஸ்ரம்பாதகம் பாபா சுசுர் நிகதவான் சிசுனு. அந்த அசரீர் வாக்கு பொய் சொல்லாதுன்னு நினைச்சுண்டு அதுல ஒரு விசுவாசத்தோட தான் உன்னுடைய இந்த சொந்த தங்கையினுடைய குழந்தையெல்லாம் நான் வந்து இத்தனை நாள் கொலை பண்ண, ஆனா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, நான் பண்ணின காரியத்தை நினைச்சு பார்த்தோம்னாக்க. மாசோச்சிதம் மகாபாகா ஆத்மஜான் ஸ்வகிருதம் புஜா ஜந்தவோ ந சதை கத்திர தெய்வாதீனா சகாசதே. இப்பதான் கம்சன் வந்து அவ ரெண்டு பேருக்கும் வேதாந்தம் சொல்ற. என்னன்னா மகாபா நீங்கெல்லாம் விவேகிகளாக இருந்துருக்க, இப்ப இதுவரைக்கும் ஆறு குழந்தை போயிட்டு சொல்லியோ அதை பத்தி நீங்க ரொம்ப விசாரப்படாதுங்கோ அப்படின்னா, மா சோச்சதம் மகாபாகா ஆத்மஜான் ஸ்வகிருதம் புஜகா. அப்ப பார்த்து கஷ்டப்படாதுங்கண்ணா. ஏன்னா ஸ்வகிருதம் புஜகான்னு ஸ்வகிருத கர்ம பல போக்திருன்னு அவள்ல அவரவர்கள் பண்ணின ஸ்வகிருதம் புஜகா, ஸ்வகிருத புக்குன்னு அர்த்தம், புக்குன்னா அனுபவிக்கிறதுன்னு அர்த்தம். தாம் பண்ணின கர்மாவை அனுபவிக்கிற அவ்வளவுதான். இப்ப இந்த ஜந்துக்கள்லாம் தெய்வாதீனமாக இருந்திருக்கு அவன், ஆகையால அவள்லாம் என்ன பண்றான்னாக்க, இத்தனை நாள் இருக்கிறதோ இத்தனை நாள் இல்லாத போறதோ எதுவுமே நம்ம கையில இல்ல. ஜந்தவோ ந சதைக்கத்திர தெய்வாதீனா சகாசத்தை, இந்த ஜந்துக்கள்லாம் ஒரே இடத்துல இருக்கிறது இல்ல. அந்த ஒரே இடத்துல என்னக்கா என்ன அர்த்தம், இப்ப நாம மனுஷனா பிறந்தோம்னாக்க இது இப்ப வசுதேவரா பிறந்தார்னா வசுதேவராவே எல்லா சமயத்திலயும் இருக்காருன்னு இல்ல, இவருக்கும் ஒரு காலத்துல அந்தம்ன்றது ஒண்ணு வருது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜந்துவும் பிறந்தது பிறந்த மாதிரியே இல்ல, அது ஏதோ ஒரு கால பரியந்தம் வரைக்கும் தான் அந்த ஜாத்தியில இருந்துருக்கு, அப்புறமா அந்த சரீரத்தை விட்டுறது. தெய்வாதீனா சகாசத்தை, ஒரு நிலையில இல்லாமல் போறதுக்கு காரணம் தெய்வாதீனம் தான், தெய்வ விஷயமாக இருந்துருக்கு. ஆகையால இந்த கர்மானுகுணமான ஜென்மா மரணம் எல்லாம் ஏற்படுறது நீங்க நினைச்சுக்காதுங்கோ. நான் தான் இவளுடைய மரணத்துக்கு நான் ஒத்தந்தான் கம்சன் தான் காரணம்னு நினைச்சுக்காதுங்கோ. அவளுடைய புண்ணிய பாபம் கூட இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு காரணமாக ஆறுது. புவி பௌமானி பூதானி யதாயந்த்ய பஜந்தி ச நாயமாத்மா ததை தேஷு விபர்யேதி யதைவ பூஹு. பூமியில பார்த்தோம்னாக்க ஒரு சமயத்துல எங்க பார்த்தாலும் ஒரே தூள் மயமாக இருந்துட்டு இருக்கும். அந்த ரஜஸ்ன்னு இந்த தூள் வரது இருக்கு, அது தூளிகள், அது என்ன வருது எப்ப வந்தது, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னாக்க அது மொத்தம் அப்படியே போயிடும். இது எப்படி வந்தது எப்படி போச்சுன்றதே யாருக்கும் தெரியாது இல்ல. அந்த மாதிரி புவி பௌமானி பூதானி யதாயந்த்ய பயாந்தி ச நாயமாத்மா ததை தேஷு விபர்யேதி யதைவ பூஹு. இப்போ இந்த கமனாகமனம், இந்த பூமியில இந்த தூள்லாம் இவ்வளவு தூரம் வரத்துக்கோ போறதுக்கோ எதுக்கும் காரணம் நாம எதுவும் சொல்ல முடியாது இருக்க மாதிரிதான், இந்த சரீரத்துல வரச்சே ஜென்ம மரணாதி விகாரங்கள்லாம் வருது. ஆனா வந்தாலும் கூட இந்த சரீரம் இந்த ஆத்மா ஒரே மாதிரிதான் இருக்கு. எத்தனைதான் தூள் எவ்வளவு வந்தாலும் கூட பூமி ஒரே மாதிரி இருக்கா மாதிரி ஆத்மா பல பல சரீரத்தை அடைஞ்சாலும் கூட ஆத்மா ஒரே மாதிரி தான் இருந்துருக்கு, அதுல ஒன்னும் வித்தியாசம் கிடையாது. ஆகையால தது யதா நைவம் விதோ பேதோ யத ஆத்ம விபரியயா தேகயோக வியோகைச்ச சம்ஸ்ருதிர்ன நிவர்த்ததே. என்னத்துக்கு இப்படி சொல்றங்கோ அந்த மாதிரி இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? நான் பிறந்திருக்கேன், நான் இறந்திருக்கேன், இறக்கிறேன், எனக்கு இறப்பு பிறப்பு அப்படின்னு எல்லாம் சொல்ற மூலியம் இப்படி விவகாரம் இருந்துருக்கச்சு. அதே மாதிரி ஒருவன் கொல்லப்படுகிறான், இன்னொருத்தன் கொல்லுவதற் கொள்கிறான் என்கிறதெல்லாம் இருந்துருக்கு. அந்த கொல்வது என்கிற ஒரு கிரியையில ஒருத்தனுக்கு ஒரு கர்மத்துவம், இன்னொருத்தனுக்கு கர்த்திருவம், இதெல்லாம் நம்ம லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம் இல்லையோ. அப்படி இருக்கச்சே இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இது ஏதோ பூமியில ஒரு தூள் வந்துட்டு போற மாதிரி போறதுன்னு சொல்றது இருக்க, அது எப்படி ஒத்துக்கலாம் அப்படின்னு கேட்டமானாக்க, எதா நைவம் விதோ பேதா எதா ஆத்ம விபர்யா தேகயோக விகைஷ்ட யோக வியோகிஷ்ட சம்சத்தின் அணிவர்த்ததே. ஆத்மாவில் பேதம் கிடையாது, இதுல வரைக்கு ஆத்மான்றது இருக்க அது தனியா தான் இருந்துருக்கு, அதுல எந்த விதமான மாறுபாடும் அடையறதில்ல. இங்க வரக்கூடிய மாறுபாடு எல்லாமே சரீரத்துக்கு தான் வருதே தவிர ஆத்மாவுக்கு வரல. இது உங்களுக்கு தேக தர்ம பிரதீதி தானே தவிர, இது தேக தர்ம பிரதீதி, தேக தர்மத்துல ஏற்படுற ஒரு தோற்றத்தை ஆத்மாவுத்துல ஆத்மாவுக்கு வரதாக நாம ஏறிட்டுக் கொள்கிறோம். வசதா அது கிடையாது, இதுதான் சத்தியமான விஷயம். தஸ்மாத் பத்ரே சதனயான் மயா வியாபாதிதானபி மானுஷோச்சேதம் சர்வஸ்வகிருதம் விந்ததே அவசகா. உன்னுடைய ஆறு குழந்தைகளும் என்னாலே கொல்லப்பட்டவன், அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. ஆனாலும் கூட மா அனுசோச்சயத்தம் அதுக்காக நீங்க விசாரப்படாதங்க. ஏன் சர்வஸ்வகிருதம் விந்ததே அவசகா, எல்லாமே அவரவர்கள் பண்ண கர்மானுகுணமாக தான் பலத்தை அடைகிறார். அந்த குழந்தைகளுக்கு இவ்வளவுதான் ஜீவன் இருந்திருக்கு இந்த சம்சாரத்துல, ஒரு நாளோ ரெண்டு நாளோ இவ்வளவுதான் அதுக்கு, ஒரு பிறந்தது பிறந்த உடனே மிருத்தின்றது அந்த குழந்தைக்கு ஏற்பட்டிருக்கு அவ்வளவுதானே தவிர, நான் ஒரு காரணமாக சொல்லிக்கலாமே தவிர வசதா நான் காரணம் இல்லை. கம்சன் சொல்ற வேதாந்தம் இது. யாவத் தத்தோஸ்மி ஹந்தாஸ்மி தியாத்மானம் மன்யதே ஸ்வதிருக்கு தாவத் ததபிமான் யஜ்ஞா பாத்தியவாதகதாமி ஆசு. நான் ஹந்தா, நான் அதாவது இவனை கொல்பவன் நான், என்னாலே கொல்லப்பட்டதுன்னு யார் ஒருத்தன் நினைச்சுக்கிறானோ, ஹர்த்தா ஆத்மானம் மன்யத்தே ஸ்வதிருக்கு, கொல்லப்படுவோம் அவன் என்ன கொல்றான்னு நான் நினைச்சுக்கிறதோ, நான் அவனை கொல்றேன் இந்த கொல்லற ரூப ஒரு கிரியையில ஹனன ரூப கிரியையில நான் கர்த்தான்னோ தன்னை கர்மான்னோ ஒருத்தன் நினைச்சுட்டான்னாக்க அவன் ஆத்மாவை தெரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். தாவத் அபிமானம், அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், தேகமே ஆத்மான்னு ஒரு அபிமானத்துல இருந்துட்டு இருக்கானே தவிர தேகத்தை காட்டிலும் ஆத்மா அதிருப்தமா இருக்குன்றத அவன் தெரிஞ்சுக்கல. ஆகையால நீ உனக்கு உங்களுக்கு புரியாது இல்ல இந்த வேதாந்தம், நான் வந்து இதுக்கு காரணம், ஏதோ ஈஸ்வர சங்கல்பத்துல என்ன ஒரு வியாஜமா ஆக்கியிருக்கானே தவிர நான் தான் கொண்டேன்னு சொல்ல முடியாது. இத்த சமத்வம் மம தௌராத்மியம் சாதவோ பந்துவத்சலாகா பாதோ ஸ்வஸ்ரோ ரதாகிரகீத்து. சரி, எப்படி இருந்தாலும் நான் இது வேதாந்தம் சொன்னா கூட மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கும், உலகத்தார் பழிக்கும்படியாக நான் நடந்துட்டேன், ஆகையால என்ன நீங்க ரெண்டு பேரும் மன்னிச்சுக்கணும், மன்னிச்சிடணும்ட்டு தேவகி காலையும் வசுதேவர் காலையும் கம்சன் பிடிச்சிண்டு அவன் கமாயாசன கேட்டானா. அதோட மாத்திரமில்ல, மோச்சயாச நிகழாது விஸ்ரப்தா கன்னிகாங்கிராம் தேவகியும் வசுதேவஞ்ச தர்சயன் ஆத்மசௌகிருதம். அவளை மத்த பேரையும் அந்த ஜெயிலேருந்து சிறையிலேருந்து விடுவிச்சுட்டான், கையில போட்டிருந்த அந்த சங்கிலாம் அவுத்து விட்டுட்டானா. பிராத்து சமன தத்துவ சாந்தா ரோஷன்ச தேவகி வியதுருஜத் வசுதேவச்ச பிரகசிய தமோவாச்சதான். எவன் பார்த்தாலும் வசுதேவருக்கு எதுலையுமே ஒரு விசுவாசம் கிடையாது. இப்படிப்பட்டவாளுடைய வார்த்தையெல்லாம் ஏன்னா ஏற்கனவே கீர்த்திமான சொல்ல முதல் குழந்தைய எடுத்துட்டு போனேன். அப்ப பாக்கச்சே அவன் என்ன சொன்னான், எட்டாவது குழந்தையால தானே எனக்கு கஷ்டம், இந்த குழந்தையால எனக்கு ஒண்ணும் இல்ல, நீர் இந்த குழந்தைய எடுத்தும் போன்னு கம்சன் சொன்னான். ஆனா சரி கம்சன் எடுத்தும் போன்னு சொல்லிட்டானேன்னு அதுக்கோசரம் ஒரு பெரிய சந்தோஷப்படலையாம். இவளுடைய புத்தி எப்ப எப்படி இருக்கும்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு இப்ப இவன் சொல்ற வேதாந்தத்தை பார்த்தோம்னாக்க சரி இவன் புத்தி எவ்வளவு நாளைக்கு எப்படி இருக்கும், எவ்வளவு நாளை இருக்கும்னு சொல்ல தெரியல. என்ன ஒரு சிரிச்சுக்கிறாரா வசுதேவர், அப்படி ஒரு சிரிச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்றாராம். ஏவமே தன் மகாராஜா யதா வததி தேகினாம் அஜான பிரபவாஹந்தீஹி ஸ்வபரேதி பிதா யதஹாம் சோக ஹர்ஷ பய துவேஷ லோப மோக மதான்விதாஹ மிதோக்னந்தம் நபசியந்தி பாவயிர் பாவம் பிருத்தக் திருஷா அப்படின்னு சொன்னார். பிருத்தக் திருஷா அதாவது ஆத்மாவை காட்டிலும் வேறுபட்டதாக தேகம் இருந்துருக்கு, அப்படி அபிமானத்தோடு இருக்கிறவா யாரெல்லாம், சோகாதிபிஹி ரன்விதாக பாவி ரச்சேதனைஹி. அவள்லாம் என்ன பண்றா சில சமயத்துல, அதாவது ஆத்மாவை காட்டிலும் வேறுபட்டதாக சரீரம் இருக்கு, ஆனா இந்த எண்ணம் இல்லாமல் சரீரமே ஆத்மான்னு நினைச்சிட்டு இருக்கவா இருக்காள். அவள்லாம் என்ன பண்ணாள்னா தனக்கு என்ன வந்துடுமோ என்ன வந்துடுமோன்னு சொல்லிட்டு அந்த அச்சித் பதார்த்தமாக இருக்கிற அந்த சரீரத்தை அவள்லாம் வந்து அழிக்கிறதுக்கு முற்படுகின்ற, கத்தியால் அழிக்கிறது இது பண்றது சோகம். சோக ஹர்ஷ பயோத்வேஷ பயத்வேஷ லோப மோக மதான்விதாக மிதோக்னந்தம் நபசியந்தி பாவயிர் பாவம் பிரசக்திருஷா அப்படின்னார். பாவம் இது அச்சித் பதார்த்தம், இது சித் பதார்த்தம் அப்படின்றத அதை யாரும் பாக்கறதில்லை. அதோடு இல்லாத நாம தான் கொலை பண்றதா நினைக்கிறான், ஆனா ஈஸ்வரன் தான் இது தோற்றத்துக்கும் காரணம் அழிவுக்கும் காரணம்ன்றத அவள்லாம் நினைக்கிறதில்லை. சரி என்ன பண்றது, அவளுக்கு அவளுடைய கர்மானுகுணமான பிரவருத்தியை ஈஸ்வரன் கொடுக்கிறான். ஆகையால இந்த இதுல போய் ஒருத்தன் இருக்கிறதோ இல்லாத போறதுக்கோ அது யாரையும் நாம குறை சொல்ல முடியாது. அவளுடைய கர்மா தான் இருக்கு. நீ சொல்ற மாதிரி அதுவும் தான் சொல்லணும்ப்பா, உன்னுடைய கர்மா என்ன பண்றதோ தெரியல. ஆகையால நீ இன்னைக்கு சொல்றியா வெளில போன்னு சொல்றியா, சரி விலங்கெல்லாம் எடுத்து விடுறியா நான் வெளில வரேன்னு கம்சன் சொல்றேனா. கம்சா ஏவம் பிரசன்னாபியாம் விசர்கம் பிரதிபாஷிதா தேவகி வசதோபியாம் அனுஜாசோ விசத்கிருஷம். இவாள அவுத்து விட்டுட்டான், நீ ஜெயில இருந்து வெளில போலான்னு அவன் ரெண்டு பேரையும் சொல்லிட்டான். தானும் வீட்டுக்கு போறான். தானுக்கு வீட்டு போன பிற்பாடு மந்திரிகள் எல்லாம் கூட்டு அவள்கிட்ட தான் சொன்ன விஷயம் மொத்தத்தையும் சொல்லி சொல்றானாம். அப்போ மந்திரிகள்லாம் என்ன சொல்ல போறான், அதனால கம்சனுக்கு எண்ணத்துல மாறுதல் வரதா என்னன்ற விஷயங்களை பத்தி அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். ஆகையால நாம யாருமே நினைச்சு பார்க்க மாட்டோம், அதாவது கம்சன் வாக்குல கூட இப்படி எல்லாம் ஒரு வேதாந்த விஷயம் வருமா அப்படின்னு. இப்படி ஒரு வேதாந்தத்தை தெரிஞ்சுட்டு விவேகத்தோட இருந்தான்னாக்க அவன் ஒரு தப்பு காரியமும் பண்ணிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இவாள ஜெயில போட்டிருக்க வேணாம், இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்திருக்கவே வேண்டாம். அதுல எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் என்னன்னா சகவாசம் தான். அப்பப்போ நமக்கு கூட நல்ல குண சத்துவகுணம் மேலோங்கி இருக்கும், ஆனா அந்த சத்துவகுணம் மேலோங்கி இருக்கச்சே அது நிலையாக இருக்க விட்டாத பண்றது நம்மளுடைய பாப விசேஷம், அது சகவாசம். அந்த சகவாசம் என்ன பண்ணும்னா நமக்கு விபரீதத்தை ஏற்படுத்துறது. இதுக்கு உதாரணம் வேற யாரும் இல்ல, கம்சன் தான். இந்த மாதிரி இல்லாமல் எப்பவும் நமக்கு நல்ல விவேகம் இருந்து சத்சங்கம் ஏற்படுவதற்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணணும். இதையே கண்ணனிடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.